baterio. Para muna vandu ninnu para puriyo. Kura nikkum katti kannukulla melero. Yeah, yeah. மோதும் பாறை கூட மண்ணா மாறி போகட்டும், வாழ தார போல ஒன்னா சேர்ந்து வாழட்டும். சீரும் கால இவன் கொம்பில் குத்தி சாய்க்கட்டும், ஊரும் பாசம் எல்லாம் நல்லா கால தூக்கட்டும். வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வா பைரவா. Pull up in the middle with a little bit of rage and a gas full of engine. Gotta put a cap on my angle, keep cool, gotta handle this whole situation. How the hell did I end up here? Third eye blind, I third I see clear. Any money making machines corrupt and violent. Time for Thala Buddy to break the silence. Self interest of a few, only reason you and me going to be your goal. Divide and conquer, evil minds game. We don't wanna play, we don't wanna play. Choose to get by, do it better for the main. I'm enlightenment, come my way. Shut down the system, make them all pay. Shut down the system, follow me, follow me. Barla, barla, barla. For payback is about to be French, flow through like one of Weasley's revenge. Won't she go then, see the fake pose and make them all disappear like 1,000.